விண்ணை இடிப்போம் நண்பா, சில விண்மீன்கள் விழுந்தால் என்ன. மின்னல் ஒன்றை மின்னல் ஒன்றை கைவாளாய் எடுத்து இன்னல் தீரம் இன்னல் தீரம் போராட்டம். கல்லறைகள் அல்ல சில பொழுது போனா சிறகு வரும் அல்ல. Yeah.